வந்தது. துடுப்பே இல்லாத படகு ஒன்றை இங்கு ஆழ்கடல் துடிக்கிறது. உதய காலமே இரவு ஆனதே யார் செய்த பாவமடி, விழுது இருந்துதான் வேறை தின்றதே யார் தந்த சாபமடி. சிறகே இல்லாத பூங்குருவி ஒன்று வானத்தில் தவிக்கிறது. துடுப்பே இல்லாத படகு ஒன்றை இன்று ஆட்கட குடிக்கிறது. I'm gonna